நண்பர்களே, நேற்றைய தினம் நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய அதிசயமான முறையிலே அவர்கள் பிறந்தது, பிறந்தபோது அவர்களுடைய தாய் அன்னை மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தீர்த்து வைத்த விதம், இவற்றையெல்லாம் நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடரில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து மக்களிடத்தில் சில அற்புதங்களை நிகழ்த்தி தான் அல்லாஹ்வுடைய தூதர், தான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ் தன்னை மட்டுமே, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க சொல்லி ஏவுவதற்காக என்னை உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றான் என்ற உண்மைகளை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே தாவா செய்தார்கள். அந்த தாவாவுக்கு அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில அதிகாரங்களையும் சில அற்புதங்களையும் நிகழ்த்தும் வண்ணம் ரப்பல் ஆலமீன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சில சிறப்புகளை கொடுத்தான். அதாவது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் களிமண்ணிலே ஒரு பறவையை போன்று செய்து அதில் பிஸ்மில்லா என்று சொல்லி ஃபூ என்று ஊதினார்கள், அது பறவையாக மாறி பறந்து சென்றது. பிறவி குருடனை தங்களுடைய கரங்களால் தடவினார்கள், அந்த பிறவி குருடனுக்கு பார்வை கிடைத்தது. குணப்படுத்த முடியாத நோயாக கருதப்பட்ட தொழுநோயாளியை தங்களுடைய கையினால் தடவினார்கள், தொழுநோயாளிக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான். இந்த அற்புதங்களை எல்லாம் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்து காட்டியதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். செய்துவிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மக்களே, நான் இப்படியெல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்துவது அல்லாஹ்வுடைய வல்லமையை உங்களுக்கு காட்டுவதற்குத்தான், அல்லாஹ்வுடைய குதிரத்தை உங்களுக்கு காட்டுவதற்குத்தான். நீங்க இந்த மாதிரி அதிசயங்களை காட்டுறதுனால என்ன அல்லாஹ் நினைச்சிடாதீங்க என்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும், அல்லாஹ் தான் என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆவான். என்ன படைச்சவன் அவன் தான், உங்களை படைச்சவன் அவன் தான். நான் சில அற்புதங்களை செஞ்சு காட்டுறதுனால என்ன கடவுள் நினைச்சிடாதீங்க, என்ன இறைவன் நினைச்சிடாதீங்க, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். அவன் சில அத்தாட்சிகளை கொடுத்து நான் அவனுடைய அனுமதியை கொண்டு அவனுடைய உதவியை கொண்டு தான் இந்த அற்புதங்களை செய்கின்றேன் அப்படின்னு மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டு, ஃபாபுதுஹு, அவனை மட்டுமே வணங்குங்கள் அப்படின்னு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. ஹக்குடைய பிரச்சாரம், உண்மையுடைய பிரச்சாரம் மக்களுக்கு மத்தியில் எடுபட ஆரம்பித்த உடனே ஷைத்தானிய சக்திகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இது எப்பவுமே உள்ள இயல்பு. அல்லாஹ்வுடைய ஹக்கான பாதையில் நற்பணிகள், நல்ல வேலைகள் ஆரம்பித்து விட்டால் ஷைத்தானுடைய வேகமும் ஷைத்தானுடைய வேலையும் ரொம்ப வேகமாக அதிகரிச்சிடும். அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய விஷயத்திலும் ஷைத்தான் தன் வேலையை காட்ட ஆரம்பித்தான். என்னாச்சு, ஃபலம்மா அஹஸ்ஸமு ஈசா மின்ஹுமுல் குஃப்ர, அந்த மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த உபதேசத்தை கேட்டு, தாவாவை கேட்டு, இஸ்லாத்தை ஏற்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்புவதற்கு பதிலாக அவர்களை நிராகரிக்க ஆரம்பித்தார்கள். எப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உணர்ந்தார்களோ, மின்ஹுமுல் குஃப்ர, அவர்களிடத்தில் அந்த குஃப்ரை உணர்ந்தார்களோ, நம்ம நிராகரிக்கிறானுங்க, இவனுங்க நம்ம சொல்றதில்ல, நம்புறதில்ல. ஏன், நிராகரித்தவங்க யாரே, யூதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய பிறப்பினை, பிறப்பை பற்றி கேவலப்படுத்தினவங்க யூதர்கள். இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பிறப்பை கேவலப்படுத்தியவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அசிங்கப்படுத்துறதுக்காண்டி அவன் தாயை கேவலப்படுத்தினாங்க, அவனோட பிறப்பை கேவலப்படுத்தினாங்க, அவனுடைய தாயுடைய நிலைமையை கேவலப்படுத்தினாங்க. இது யூதருடைய வழமை. பொதுவாக யூதருடைய குணங்களில் ஒரு முக்கியமான குணம் என்னன்னு சொன்னால், தங்களுடைய காரியம் ஆற்றுவதற்காக யாரை வேணாலும் கேவலப்படுத்த தயங்க மாட்டாங்க. யூதருடைய குணம், யாரை வேணாலும் கேவலப்படுத்துவாங்க, எப்படி வேணாலும் கேவலப்படுத்துவாங்க. அட, இப்படி கேவலப்படுத்துறமே, இது தப்பாச்சே, நான் பெரிய தப்பு பண்ணுறமே, அந்த உணர்வே அவங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவங்களுடைய தாயையும் அவருடைய பிறப்பையும் கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு உதவி செய்பவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். காலல் ஹவாரியோன், அவர்களில் சில ஹவாரியன்கள் சொன்னார்கள். ஹவாரியன்களால் உதவியாளர்கள், உதவியாளர்கள் சொன்னார்கள், நஹனு அன்சாருல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியாளர்களா உங்களுக்கு வர்றோம். ஆமன்னா பில்லா, நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம். ஒஷாது பி அண்ணா முஸ்லிமோன், நிச்சயமாக நாங்களெல்லாம் முஸ்லீம் என்பதற்கு நபியே ஈசாவே நீங்களே சாட்சியாளர்களாக இருங்கள் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்கள்கிட்ட கேட்குறாங்க, மன் அன்சாரி இலல்லா, எனக்கு உதவி செய்வதர்கள் யார், எனக்கு உதவுவதர்கள் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மக்களில் சில நல்ல மக்கள் சொன்னாங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம், அல்லாவுக்கு உதவியாக அல்லாவுக்காக உங்களுக்கு உதவி செய்கிறோம், தைரியமாக இருங்க, நீங்கள் தைரியமாக அல்லாவுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யுங்க அப்படின்ட்டு ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. தங்களுடைய என்னுடைய சஹாபாக்களும் சில ஹவாரியன்கள் இருந்தார்கள். எப்படின்னா ஹந்தக் யுத்தத்தின் போது ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தீரத்தையும் வீரத்தையும் அவருடைய தியாகத்தையும் பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிக்குல்லி நபியின் ஹவாரி, லிக்குல்லி நபியின் ஹவாரியுன் வ ஹவாரி உம்மத்தி அஸ்ஸுபைர், ஒவ்வொரு நபிக்கும் சில ஹவாரியன்கள் இருப்பார்கள். ஹவாரினா உதவியாளர்கள், அதாவது அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து ஆதரவு கொடுத்து பக்கபலமாக இருக்கிறவங்க. என்னுடைய ஹவாரி ஜுபைர் ஆவார் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்போ அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய சஹாபாக்களை ஹவாரி, என்னுடைய உதவியாளர்கள், அதாவது எனக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமை சகோதரர்களே, இதில் என்ன நடந்துச்சு? அல்லாஹ் சொன்னா பாருங்க, மூசா அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹி வஸல்லம் இப்படி மக்களுக்கு தாவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சொன்னா, ரப்பனா ஆமன்னா பிமா அன்சல்த ஒத்தபான ரசூல ஃபக்துபனா மா ஷாஹிதீன், யா அல்லாஹ், நீ இறக்கி வைத்த வேதத்தை நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் இந்த ரசூலை பின்பற்றினோம், எங்களையும் நல்லவர்களை சேர்த்து வைப்பாயாக அப்படின்னு துவா செஞ்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஷைத்தானிய சக்திகள் சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஷைத்தானிய சக்திகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சது. என்ன சூழ்ச்சி? அல்லாஹ் ஜனா மக்கரு, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். ஓ மக்கர் அல்லாஹ், அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். அல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன், சூழ்ச்சியாளர்களில் அவர்கள் எல்லாம் மேலானவன். சூழ்ச்சியாளர்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் சிறந்தவன், மேலானவன். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கு முன்னால யாருடைய சூழ்ச்சியோ, யாருடைய திட்டமோ, யாருடைய பிளானிங்கோ ஒன்றும் எடுபடாது அப்படின்னு ரப்பல் ஆலமீன் சொன்னான். சொல்லிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து சொன்னா, ஈசாவே இன்னி முத்தவஃபீக்க, நான் உங்களை மரணிக்க செய்வேன், வராஃபி அழுக்க இளைய, அதுக்கு முன்னால் என் அளவிலே உண்மை உயர்த்தி கொள்வேன், என் அளவிலே உண்மை உயர்த்தி கொள்வேன். ஓ முத்தஹீருக்க மினல்லதீன கஃபரு, இந்த காஃபிருடைய சூழ்ச்சியிலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், காஃபிருடைய செயல்களிலிருந்தும் சூழ்ச்சிகளும் திட்டங்களிலிருந்தும் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன். ஓ ஜாயிலுள்ளதீன தபாவுக்க, உண்மை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களை, உம்மை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த நல்ல மக்களை, ஃபௌகல்லதீன கஃபரு இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரையில் உம்மை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்களை காட்டிலும் உயர்ந்தவர்களாக வைப்பேன். உம்மை பின்பற்றக்கூடிய மக்களை, உம்மை நிராகரிக்கக்கூடிய மக்களை விட கியாமத் நாள் வரைக்கும் உயர்ந்தவர்களாகவே வைப்பேன் அப்படின்னு ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து சில வாக்குறுதிகளை சொன்னான். அருமை சகோதரர்களே, இங்கே அல்லாஹ் சொல்றான், உம்மை நான் மரணிக்க செய்வேன், அதற்கு முன்பாக என்னளவில் உயர்த்தி கொள்வேன். இந்த மரணிக்க செய்வேன் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, இது பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க, மரணிக்க செய்வேன் என்பதனுடைய அர்த்தம் வந்து மௌத்தாக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல முத்தவஃபீக்ங்கிறதுக்கு மௌத்தாக்குவேன், வஃபாத்தாக்குவேன் அர்த்தம் இல்லை. மாறாக உம்மை சிறிய தூக்கம் தூங்க வைத்து, சிறிய தூக்கம் தூங்க வைத்து ஒரு ஆஃபியுக்க இலைய, என் அளவிலே உயர்த்தி கொள்வேன். எப்படி அல்லாஹ் தூக்கத்தை வந்து முத்தவஃபீக்கே வஃபாத்துன்னு சொல்கிறான் அப்படின்னா, இன்னொரு வசனத்தை சொல்கிறான், அல்லாஹ் யதவஃபில் அன்ஃபுஸ் ஹீன மௌத்திஹா, அல்லாஹ் உயிர்களை அவர்களுடைய மரண, அவங்களுடைய தூக்கத்தின் போது மரணிக்கின்றான், மரணிக்க செய்கிறான். அவங்க தூக்கத்தின் போது அல்லாஹ் மரணிக்க செய்கிறான். உள்ளத்தி லம் தமுத் ஃபி மனாமிஹா, அப்புறம் யார் மரணிக்கவில்லையோ அவர்களை அல்லாஹ் திரும்ப உயிரை கொடுக்குறான், நாடி இவர்களுக்கு திரும்ப உயிரை கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ தூக்கம் என்பது ஒரு மரணத்தை போன்றது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி எழுந்தவனு ஓதுற துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா, எங்களை மரணிக்க செய்த பிறகு மீண்டும் உயிர் கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹ் எங்க மரணிக்க செஞ்சா? தூக்கத்தை கொடுத்தான். அப்ப தூக்கம் என்பது ஒரு மரணம் என்பதனால் அல்லாஹ் ரப்பல்லா என்ன சொல்றான், இன்னி முத்தவஃபீக உமை தூக்கம் என்ற ஒரு சிறு மரணத்தை கொடுப்பேன், ராஃபியுக்க இளைய பிறகு என்ன அளவிலே உயர்த்தி கொள்வேன் அப்படிங்கிறான். சகோதரர்களே, இந்த இந்த ஆயத்து அல்லாஹ்வுடைய வசனத்தை வச்சு தான் அல்லாஹ்வுடைய குரான் சில பேரை வழி எடுக்கும், அல்லாஹ்வுடைய குரான் சில பேர் வழி எடுக்கும் என்பதற்கு இந்த ஆயத்து ஒரு உதாரணம். ஏன்னா எல்லா அறிஞர்களும் எல்லா சஹாபாக்களும் இந்த ஆயத்துக்கு அர்த்தம் வைக்கும் பொழுது இந்த முத்தவஃபீக்க மரணிக்க செய்வேன் என்பதனுடைய பொருள் வந்து உங்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுப்பேன், சிறிய தூக்கத்தை கொடுப்பேன் தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி எல்லா முஃபஸ்ஸிர்களும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு உட்பட எல்லா சஹாபாக்களும் சொல்றாங்க. ஆனா இந்த காதியானிகள் இப்லீஸ் இருக்காம பாருங்க, இந்த காதியானிகள் மட்டும் என்ன சொல்றான்டா, இந்த பாருங்க அல்லாஹ்வே சொல்லிட்டான் மரணிக்க செய்வேண்டு, அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிட்டாங்க, மௌத்தா போயிட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்க, அல்லாஹ்வே சொல்றான் உங்களை மரணிக்க செய்வேன் அப்படிங்கிறான் என்று இந்த காதியானிகள் மட்டும் இந்த ஆயத்துக்கு தப்பான அர்த்தம் வச்சு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொல்றான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அருமை சகோதரர்களே, நல்லா புரிஞ்சுங்க, உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தன் வந்து எப்பமாவது ஒரு கல்யாண வீட்லேயோ இல்லை ஒரு மௌத்து வீட்லேயோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லேயோ பொது இடத்துலையோ அல்ல உங்கள் நண்பர்கள் வட்டாரத்திலேயோ ஏதோ ஒரு வழியில் உங்கள்கிட்ட வந்து முதல்ல பேசும் பொழுது மார்க்கத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது முதல் பேச்சை, ஆமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து வானத்தில் உயர்த்தப்பட்டாங்களே அது மூத்தாயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு ஆரம்பித்தான்னு வச்சுங்க, புரிஞ்சுங்க மேப்படி ஆய்வேன், அவன் யார், அவன் காதியானி. ஏன்னா அவனுக்கு முதல்ல ஆரம்பிக்கிறதே இந்த மேடம் ஆரம்பிப்பான், உங்கள்கிட்ட இது தெரியாம இருந்தா முதல்ல அப்படி நைசா ஆரம்பிப்பான், கத்தி கன்ஃபார்மா காதியானின்னு தெரிஞ்சு உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண வந்தா அவனும் முதல்ல இதுதான் ஆரம்பிப்பான். சரி அதெல்லாம் இருக்கணும்பா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்காங்களா இல்லையா, உயிரோடு இருக்காங்கன்னு என்ன அர்த்தம், ஆதாரம் நீ நம்புறீங்களா, பைத்தியக்காரத்தனமா வானத்தில் உயர்த்தப்பட்டாங்க, வானத்தில் உயிரோடு இருக்கிறாங்க, கடைசி காலத்தை திரும்ப வருவாங்கன்னு சொல்லி அது எப்படி நம்புறீங்க, பைத்தியகாரத்தனமா நம்புறீங்க, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டான்னு வச்சுங்க, அவன் காதியானி. நம்ம அவன்கிட்ட சொல்லணும், சரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன ஆயிட்டாங்கன்ற, மூத்தாயிட்டாங்கன்றியா, சரி மூத்தாயிட்டாங்க, திரும்ப வரமாட்டாங்கறியா, சரி வரமாட்டாங்க, ஓ காதியானியை பற்றி சொல்லு, அவன் நபியா இல்லையா சொல்லு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்காலும் நீ என்னப்பா சொல்ற மூத்தாயிட்டாங்கன்றியாப்பா, நான் அக்செப்ட் பண்ணப்பரா, உன் பேச்சு அக்ரி ஒத்துக்கிறேன், மூத்தாயிட்டாங்களா இருக்கட்டும் ஓகே, திரும்ப வரமாட்டாங்கன்றியா ஓகே. இங்க மேட்ரு அதுவல்ல, உன்னோட இபிலி சொத்தனை பிடிச்சிக்கிட்டு மிர்சா குலாம் அஹமது காதியானிங்கிறவனை பிடிச்சிட்டு அவன் தான் நபின்னு சொல்றிய, இதுக்கு என்ன ஆதாரம் அதை சொல்லு முதல்ல, அதை பேச மாட்டான் காதியானிகள், அது அப்புறம் அப்புறம் பேசுவோம், முதல்ல இந்த மேட்ரு வா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேட்ரு வா. அதனால இந்த ஆயத்தை வைத்து காதியானிகள் வழிகட்டு போனார்கள், அதுக்கு இந்த ஆயத்து ஒரு முக்கியமான காரணம். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முத்தவஃபீக்க உங்களை மரணிக்க செய்வேன் என்று சொன்ன வார்த்தை மரணம் வரையாது, ஒரு தூங்க வைத்து உங்களை வானத்தில் உயர்த்த செய்வேன் அப்படின்னு அர்த்தம். சரி அல்லாஹ் எப்ப தூங்க வச்சான், எப்ப வானத்தில் உயர்த்தினா, அது எப்ப நடந்துச்சு? அருமை சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தாவா பண்ணி செய்றாங்க, மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்றாங்க, அந்த பனி இஸ்ரவேல்கள் யூதர்களுடைய அரசன் அவனுக்கு ஜீரணிக்க முடியல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவை, கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொன்னுறணும், சிலுவையில் அரைஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த காலத்தில் வந்து சிலுவையில் அறைவது என்பது ஒரு தூக்கில் போடுற மாதிரி, தூக்கில் போட உடனே உயிர் போயிடும், சிலுவையில் அரைஞ்ச என்ன ஆகும், என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக துடி துடிச்சு சாவான். அந்த காலத்தில் சூரிய சிலுவையில் அறைவது என்பது ரெண்டு கையை ஆணி அடிச்சிருவாங்க, காலை ரெண்டு காலை ஒரு காலை ஒரு காலுக்கு மேலே வச்சு அதில் அதில் பெரிய ஆணி அடிச்சு விட்ருவாங்க, அப்படியே தொங்க வேண்டியதான் வேதனையோட, அப்படியே துடி துடிச்சு சாவான். இது அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை. அப்போ அந்த அரசன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த கொடூரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி சிலுவை நேரத்தை ஏற்பாடு பண்றான். இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிச்சிடறான். அறிவிச்ச உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி தப்பிச்சு போறாங்க. அவங்களுடைய அந்த கொடுங்கோல் அரசன்றது தப்பிச்சிடறாங்க. தப்பிச்சு அவன் விடல, அவன் என்ன பண்றான், ஆளுகள் அனுப்பி துரத்திட்டு வர்றான். துரத்திட்டு வரும்பொழுது ஒரு குகைக்குள்ள ஈசா அலைஹிஸ்ஸலாம் நுழையிறாங்க. இவங்க ஓடுறாங்க, அவன் துரத்திட்டு வர்றான். ஒரு குகைக்குள்ள நுழையிறாங்க. நுழைஞ்ச உடனே துரத்தணும்னு உள்ள நுழையிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே தன்னுடைய குதிரத்தை தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தினான். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகைக்குள்ள ஒரு கண்ணை மூடி ஒரு சிறிய தூக்கம் தூக்கின மாதிரி இருந்துச்சு, சொங்கின்னு அல்லாஹ் தூக்கிட்டான் அவங்கள வானத்துக்கு. தூக்கிட்டான் கண்ணு வைக்க நேரத்துக்குள்ள வானத்துக்கு தூக்கிட்டான். துரத்திட்டு வந்த மாதிரி முதல்ல உள்ள அவனுடைய ரூபத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரூபம் மாதிரி மாத்திட்டான். துரத்திட்டு உள்ள வந்தால முதல்ல யூதர்கள் அவனுடைய ரூபத்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூபம் மாதிரி மாத்திட்டாங்க. துரத்திட்டு ஒரு 50 பேர் வர்றான், அது எல்லாரும் அடையாளமா தெரியும். உள்ள நுழைஞ்ச முதல் ஒருத்தன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மோகன் மாதிரி உடனே அவனை தான் ஈசான்னு பிடிக்கிறாங்க. இவங்க ஈசான்னு சொல்லி பிடிக்கிறாங்க. இப்படி ஐயோ நான் ஈசா இல்ல, நான் ஈசா அடிச்சிருப்பாள், நீ ஈசா இல்லையா, உள்ள வந்து ஈசா எங்க போனார், நீ தான் ஈசா அப்படின்னு அவரைத்தான் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சிலுவையில் அறைஞ்சாங்க. சிலுவையில் அறையப்படுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்காண்டி வந்தா பாருங்க, துரத்திட்டு வந்தா பாருங்க, அவனை பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து கர்த்தராக, இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லி ஒரு உருவத்தை வணங்கிட்டு இருக்காங்களே, அது யாருடைய உருவம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல வந்த யூதனுடைய உருவம். எந்த யூதன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்றதுக்காண்டி வந்தானோ அவனைத்தான் இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வானத்தளவிலே உயர்த்தப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வமா கதலூஹு வமா சலபூஹு வலாக்கின் சுப்பிஹலஹும், அவர்கள் ஈசாவை கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, அவர்களுக்கு ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறான். ஹயர் அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். ஒரு சிறிய தூக்கம் கொடுத்து அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் அவனை பிடிச்சி சிலையில் அறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கனவுல சில பேர் பார்த்துருக்காங்க, 3 நாள் கழிச்சு, அதாவது குட் ஃப்ரைடே ஈஸ்டருங்கிறாங்கல்ல, 3 நாள் கழிச்சு அவங்க பார்க்குறாங்க கனவுல, அவங்களுடைய அப்போஸ்தலர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வர்ற மாதிரியும் போகிற மாதிரியும் வானத்தில் இறங்குற மாதிரி கனவு கண்டாங்க. கனவு கண்டவன் வெளியே சொன்னவொன்னு வெளியில் என்ன சொல்லிட்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3வது நாளிலே கர்த்தர் உயிர்த்தெழுந்தார், கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். இதில் தான் குழப்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசு கிறிஸ்து தான் கடவுளுங்கிறாங்க. ஏசு கிறிஸ்து யாரு, அவர் தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கடவுள் சிலுவையில் அறையப்பட்ட 9வது மணி நேரத்தில் அறையப்பட்டு 9 மணி நேரம் உயிரோடு இருக்காரு. அறையப்பட்ட 9வது மணி நேரத்தில் பைபிளில் வருது, யோவானில் சிலுவையில் அறையப்பட்ட 9வது மணி நேரத்தில் ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் கேட்கிறாரு. யாரு அந்த யூதன் இயேசுநாதன் சொல்ற இயேசுநாதர் பிதாட்ட கேட்டாராம், என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், என்னை எம்போன் விட்டீரே, இப்படி சிறுவில் அறிஞ்சிட்டாங்கல்ல, என்னை ஏன் கைவிட்டீர். முதல்ல ஒரு நபியுடைய வாயில இந்த வார்த்தை வருமா, அல்லாஹ் என்னை கைவிட்டான் அப்படிங்கிற வார்த்தை வருமா, நிராசையாவாங்களா, சந்தோஷமா ஏற்றுப்பாங்க ஷஹாதத்தை மரணத்தை, இப்படிதான் எல்லா நபியுமே நடந்துருது. ஆனா இவன் இந்த நம்பிக்கை இல்லாத இறை நம்பிக்கை இல்லாத யூதங்கிறதுனால அல்லாவுக்கு எதிரிங்கிறதுனால இவன் என்ன சொன்னான், ஏலோய் ஏலோய் லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறான். அப்ப இது பைபிள்ல இருக்குது, இந்த மாதிரி அவர் கேட்டாரு சிலுவையில் அறையப்பட்ட 9வது மணி நேரத்தில் அப்படின்னு கேட்டாரு. அப்ப இது எல்லாமே தெளிவா தெரியுது, சிலுவையில் அறையப்பட்டது யார் இல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தில் உயர்த்தி கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பூமிக்கு வருவாங்க. பூமிக்கு வருவாங்க எப்போ, இன்னைக்கும் சிரியாவிலே திமஸ்கில் இருக்கக்கூடிய வெள்ளை மினாரா பள்ளி பள்ளி மஸ்ஜித் உமையான்னு சொல்லுவாங்க, திமஸ்கில் இருக்குது வெள்ளை மினாரா பள்ளி, நான் அந்த பள்ளிக்கெல்லாம் போயிருக்கிறேன், அங்கெல்லாம் போய் தொழுதுருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வெள்ளை மினாரா பள்ளிவாசலிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறங்குவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இறங்கும் பொழுது அப்ப மஹதி அலைஹிஸ்ஸலாம் தோன்றி உலகம் முழுவதும் சுற்றி விட்டு கடைசி அவங்க எங்க போயிருப்பாங்க, அவங்களும் சிரியாவுக்கு போயிருப்பாங்க. அந்த பள்ளிவாசலில் ஃபஜ்ர் நேரமா இருக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒது செஞ்சுட்டு வருவாங்க. ஒது செஞ்சுட்டு இறங்கி ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, சரியான ஹதீஸ் ஆதாரப்பூர்வமா ஹதீஸ் இருக்குது, அந்த வெள்ளை மினாரா பள்ளியில இப்பவும் ஒரு இடத்துல அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒதுச்சேற இடம் அப்படிங்கிறதுனால. அப்ப அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஃபஜ்ர் நேரத்தில் வருவாங்க, ஒது செஞ்சுட்டு தொழ வைக்க போவாங்க. அங்க தொழுறதுக்காண்டு உள்ள போனா அங்க முசல்லால இமாமா நிப்பாங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் இமாமா நிப்பாங்க முசல்லால. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தவன ஒரு நபி வந்துட்டாங்க. நபி வந்த நம்ம பின்னாடி தொழுலாமா? அவங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி நவருவாங்க. ஈசா சொல்லுவாங்க நீங்களே தொழுவீங்க அப்படிங்குவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாமே தொழ வைப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு பின்னாடி தொழுவாங்க. அதற்கு பிறகுதான் அங்கிருந்து புறப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவைகளை பூரா உடைப்பார்கள், ஹின்சீர்களை கொள்ளுவார்கள், பன்றிகளை கொள்ளுவார்கள், அல்லாஹ்வுடைய ஏகத்துவமான ஆட்சியை உலகம் எங்கும் அமைப்பார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினுடைய அடையாளங்களை சொல்றாங்க. ஹேர், அப்ப அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இன்ஷா அல்லாஹ் பூமிக்கு மீண்டும் வருவார்கள், உண்மையான இஸ்லாமிய ஆட்சி நடத்துவார்கள். எப்படி வருவாங்க? நபியா வரமாட்டாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா வருவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா வருவாங்க, நபியா வரமாட்டாங்க. ஏன்னா ஹதீஸ்களில் வருது எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ் துவா செஞ்சாங்களாம், யா அல்லாஹ் எங்களை முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தா ஆக்கு, உம்மத்தில் ஒரு ஆளா எங்களை ஆக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபிமாருடைய துவால ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் அந்த துவாவை ஏற்று அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அவங்க மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி ரசூலுல்லாஹுடைய உம்மத்தா மறுபடி பூமிக்கு வருவாங்க அப்படிங்கிறாங்க அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், நபியே உம்மை நாம் சிறிய தூக்கத்தை கொடுத்து, மரணம் என்ற தூக்கத்தை கொடுத்து, ஒரு ராஃபியோக்க இலைய என் அளவிலே உயர்த்தி கொள்வேன், காஃபிர்களிடத்திலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவேன், அவங்க கையில மாட்டிக்கிட்டு நீங்க கேவலப்பட்டு மூத்தாக நிலைக்கு உங்களை ஆளாக்க மாட்டேன், அவரிடத்தில் உங்களை பாதுகாத்து என் நிலையில உயர்த்தி வைத்துக் கொள்வேன். அடுத்த வார்த்தை பாருங்க, உம்மை பின்பற்றக்கூடிய மக்களை கியாமத்தினால் வரைக்கும் உங்களை பின்பற்றக்கூடிய மக்களை, உங்களை நிராகரிக்கக்கூடிய மக்களை விட உயர்வாக வைத்திருப்பேன், உயர்வாக தான் வச்சிருப்பேன் கியாமத்தினால் வரைக்கும் அப்படின்னு அல்லாஹ். சகோதரர்ல இந்த ஆயத்தை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் எடுத்துப்பாங்க இந்த ஆயத்தை. அல்லாஹ் என்ன சொல்ல பாருங்க, உம்மை பின்பற்றக்கூடியவர்கள், பின்பற்றக்கூடியவர்கள் யார்? ஈசா பின்பற்றக்கூடியவங்க கிறிஸ்தவர்கள் தானே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களை நிராகரிக்கக்கூடியவர்களை காட்டிலும் கியாமத்தினாலும் உயர்வாக வச்சிருப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரிக்கிறது யாருனா யூதர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நிராகரிக்கிறது யூதர்கள், பின்பற்றுபவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். அப்ப யூதர்களை விட எங்களைத்தான் அல்லாஹ் உயர்வாக வச்சிருந்தா குர்ஆன்ல சொல்றான், அதில் நாங்கள் தான் உயர்வா இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்தவர்களுடைய மூட நம்பிக்கை, கிறிஸ்தவர்களுடைய மூட நம்பிக்கை. உம்மை பின்பற்றக்கூடியவர்களை அப்படின்னு அல்லாஹ் சொன்னது நிச்சயமா ஒரு இம்மையளவு கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது, கிறிஸ்தவர்கள் பொருந்தாது. ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்னுடைய ரப்பு உங்கள் ரப்பும் அல்லாஹ், இன்னல்லாஹ ரப்பிய ரப்புக்கும் ஃபாபுதுஹு, அல்லாஹ் தான் எனக்கு ரப்பு உங்களுக்கு ரப்பு, அவனை மட்டுமே வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி இருக்க இவங்க யார வணங்க ஆரம்பிச்சாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்குறாங்க. அப்ப எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றக்கூடியவர்களா இருக்க முடியும்? ஈசா அலைஹிஸ்ஸலம் பின்பற்றக்கூடிய கியாமத்தினால அல்லாஹ் கேட்பானா, யா ஈசா, ஈசாவே நீங்களா சொன்னீர்கள் என்னையும் என்னுடைய தாயும் வணங்குங்கள், அல்லாஹை விட்டுவிட்டு அல்லாஹ் விட்டுட்டு என்னையும் தாயும் வணங்கு நீங்களா சொன்னீங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா? அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலம் சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் நான் உயிரோட இருந்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன் உனக்கு தெரியும், நான் உயிரோட இருந்த வரைக்கும் நான் எதுக்கு தாவா செஞ்சேன், எதுக்கு அழைப்பு பண்ணி கொடுத்தேன் உனக்கு தெரியும், நான் மௌத்தா பண்ண பிறகு அங்க என்ன அடைஞ்சுங்க எனக்கு தெரியாது, நான் மூத்தா பண்ணதுக்கு அப்புறம் அவன் என்ன வணங்கினானா என் தாயை வணங்கினானா இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உயிரோட இருந்த வரைக்கும் என்ன நினைச்சு எனக்கு தெரியும், நான் ஒருபோது ரப்பே என்ன வணங்க சொல்லி சொல்லலை, என்னுடைய தாயை வணங்க சொல்லி சொல்லலை. ஏன்? இன்னைக்கு பைபிள்லயே இருக்குதுங்க, இவ்வளோ கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகும் பைபிள்லயே இன்னைக்கு இருக்குது. எப்படி இருக்குது? என்னை நோக்கி பிதாவே பிதாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது, என் பிதாவை என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது, என் பிதாவை எவன் அழைக்கிறானோ கர்த்தா என்று அவன் தான் நித்திய ஜீவனை அடைவான். நித்திய ஜீவனா என்னங்க? நித்திய ஜீவனா என்ன? சொர்க்கம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது, என் பிதாவை நோக்கி. பிதான்னு முதல்ல அர்த்தம் வச்சாம்பர் அதே தப்பான அர்த்தம், அவங்க சொன்ன வார்த்தை ரப்புங்கிற வார்த்தை அர்த்தத்தை சொல்றாங்க. அந்த ரப்புக்கு இவன் என்ன பண்ணா, பிதான் அர்த்தம் வச்சுதான். பிதானா யாரு? தந்தை. தந்தை என்ன? தகப்பன். அப்ப அல்லாஹ் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தகப்பன்ட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது என்னுடைய பிதாவை நோக்கி சொல்லி. ஆனா ஒரிஜினல் வார்த்தையில் எப்படி இருந்ததுன்னா ரப்புங்கிற வார்த்தை பயன்படுத்துறாங்க, என்னோட ரட்சகன். அப்ப என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைப்பவன் நித்திய ஜீவனை அடைய முடியாது, என்னுடைய ரப்பை அவன் அழைக்கின்றான கர்த்தாவே என்று அவன் தான் நித்திய ஜீவனை அடைவான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. பைபிள் இன்னைக்கு இருக்குது இவ்வளவு மாற்றங்கள் திருத்தலுக்கு பிறகும் ஒன்னு ரெண்டு நல்ல வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா பைபிள் நல்ல வார்த்தைகள் இது ஒண்ணு. அப்ப அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருபோதும் மக்களை அல்லாவை விட்டுவிட்டு என்ன வணங்குங்க, எங்க அம்மா வணங்க, கன்னிமேரிய வணங்குங்க என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒருபோதும் சொல்லவில்லை. அதான் அல்லாஹ் சொல்றான், ஆகவே நீங்கள் சொல்லாத ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடியவர்கள் உங்களை பின்பற்றக்குள்ள ஆக முடியாது. அப்ப உண்மையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றவங்க யாருன்னு சொன்னா முஸ்லீம்கள் தான். பெருமானா சல்லல்லாஹு உம்மத்தினர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சரியா நம்பக்கூடியவர்கள், உண்மையா நம்பக்கூடியவர்கள். அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய மகன் இல்ல, அவங்களுடைய அதிசய பிறவி அல்லாஹ்வுடைய குழந்தை இல்ல என்று சரியான முறையில் நம்பக்கூடியவர் முஸ்லீம்கள். இந்த முஸ்லீம்களை உம்மை நிராகரிக்கக்கூடியவர்கள், அது யூதர்களா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், அவர்களை காட்டிலும் கியாமத்து நாள் வரையில் எப்படிதான் வைப்பேன், உயர்வா தான் வைப்பேன் அப்படின்னு நல்லா வாக்களிக்கிறான். ஆனா இன்னைக்கு உயர்வா இல்லைங்களே, நம்மளோட யூதர்களுடைய கை ஓங்கி இருக்குது, நம்மளோட இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்குது, நம்மளோட யகூதிகள் கை ஓங்கி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். சகோதரர்களே, இது ஒரு தற்காலிகமான ஓங்குதல் உயர்வு தானே தவிர நிச்சயமாக இது நிரந்தர ஓங்குதல் அல்ல. அவங்க கை ஓங்கி இருக்குது நிரந்தரம் அல்ல. கூடிய சீக்கிரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தர ஓங்குதல் யாருக்கு தான் உண்டு, முஸ்லீம்களுக்கு தான் உண்டு. அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஹ்கும் பைனக்கும் ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன். பிறகு அவர் எதை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்களோ அதை நீங்கள் சும்மை இலைய மறுச்சி அழுக்கும், பிறகு நான் என் பார்க்க உங்களை திருப்புவேன். ஃபக்கும் பைனக்கும் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளியுங்கள். ஃபீமா குன்தும் ஃபீ தக்தலிஃபூன், அவர்கள் எதை விவாதித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த விஷயத்தில் தீர்ப்பளியுங்கள். எப்போ அவங்க கியாமத்தினால வருவாங்கல்ல, கேமத்தினால ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வருவாங்கல்ல, அப்போ வந்து தீர்ப்பளிப்பாங்க. எப்படி சிலுவைகளை பூரா உடைப்பார்கள், அந்த பாவிகள் அந்த சிலுவைத்தனம் வணங்கிட்டு இருந்தீங்க, சிலையை பூரா உடைச்சல்லு, பன்றி கறி திங்கிட்டு தின்னுட்டீங்களா, அந்த பன்றியை பூரா விட்டு பன்றியை பூரா கொள்ளு அப்படின்னு உத்தரவிடுவாங்க. ஏன், அவர்கள் எதை தர்க்கித்துக் கொண்டிருந்தார்களோ ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சிலுவையில் அறிஞ்சனால, இந்த சிலுவை என்பது ஒரு புனிதமான ஆயுதம், ஒரு புனிதமான பொருள், அந்த சிலுவை நாமளும் வணங்கலாம் என்று வணங்கி கொண்டிருந்தார்களே, அந்த விஷயத்தில் நபியே நீங்கள் தீர்க்கமான தீர்ப்பளியுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இன்ஷால்லா தீர்க்கமான தீர்ப்பளிப்பார்கள். ஹேர், இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லிட்டு வரும்பொழுது நஜ்ரான் தேசத்திலிருந்து நபிசுல்லாஹு காலத்துக்கு வராங்க. நபிசுல்லாஹு காலத்தில் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விஷயமாக விவாதிப்பதற்காக நஜ்ரான் தேசத்திலிருந்து சில பாதிரிமார்கள் வர்றாங்க. வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி ரசூலுல்லாஹி அலைஹி என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க, நீங்க சொல்லலாம் பொய்ங்க, நீங்க சொல்லலாம் பொய், நாங்க சொல்ல கரெக்ட், ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய மகன் தான், தேவகுமாரன் தான், நாங்க சொல்றதான் சரி என்று வாதிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன பண்ணா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, நபியே ஃபமன் ஹாஜ்ஜக ஃபீஹி மிம் பாதி மா ஜாஅக்கும் மினல் இல்ம், தெளிவான அத்தாட்சி அல்லாஹ்விடத்தில் வந்த பிறகு, தெளிவான ஞானம் அல்லாஹ்விடத்தில் வந்த பிறகு, ஈசாவுடைய விஷயத்தில் உங்களிடத்தில் யார் வந்து தர்க்கிக்கிறார்களோ, அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாரு, அல்லாஹ் யாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்க்கு என்ன உறவு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவங்க, எப்படி வானத்தை உயர்த்தி, எல்லாம் தெளிவாக சொல்லிட்டான். இவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விஷயத்தில் உங்களிடத்தில் அவர்கள் வந்து தர்க்கிப்பார்கள் என்றால், நீங்க கடைசி அஸ்திரத்தை ஒன்று எடுங்க, கடைசி ஆயுதத்தை ஒன்று எடுங்க. அது என்ன தெரியுமா, என்ன ஆயுதம் தெரியுமா, குல் நபியே நீங்க சொல்லுங்கள், தாலவ் வாருங்கள், நது அபுனா அனா, நது அபுனா அனா, எங்களுடைய குழந்தைகளை கூப்பிடுகின்றோம், அபுனாவுக்கும் உங்களுடைய குழந்தைகளை கூப்பிடுங்கள், ஓ நிசா அனா, எங்களுடைய பெண்களையும் கூப்பிடுவோம், ஓ நிசாக்கும் உங்களுடைய பெண்களை கூப்பிடுங்கள், ஓ அன்புசனா, நாங்களும் வருகிறோம், ஓ அன்புசக்கும் நீங்களும் வாருங்கள், வாங்க. நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஏத்துக்க மாட்டீங்களா, இப்ப என்னுடைய பிள்ளைகளையும் கூப்பிடுறேன், உங்களுடைய பிள்ளைகளையும் கூப்பிடுங்க, எங்களுடைய மனைவி மக்களையும் போய் கூப்பிடுறேன், உங்களுடைய மனைவி மக்களையும் கூப்பிடுங்க, என்ன நாங்களும் வர்றோம், நீங்களும் வாங்க, ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து நபுதஹில், நபுதஹில் முபாஹலா செய்யலாம், என்ன செய்யலாம், முபாஹலா செய்யலாம், அல்லாஹ்வுடைய லானத்தை பொய்யர்கள் மீது சாட்டுவோம், பொய்யர்கள் மீது சாட்டுவோம் வாருங்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் அப்படின்னா, அப்படின்னா என்ன முபாகலா, முபாகலாடா என்ன, அல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்டா, நஜ்ரான் தேசத்து இந்த பாதிரிமார்கள் வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிராகரிச்சுக்கிட்டு ரசூலா சொன்னதுக்கு பூரா இலக்காரம் பேசிக்கிட்டு இருந்தான். அதெல்லாம் சும்மா பேச்சு அப்படிலாம் கிடையாது, ஈசா அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்லாம் கிடையாது, அல்லாஹ்வுடைய மகன் தான் அப்படின்னு மறுத்து மறுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ரசூலா சொன்ன எல்லாத்தையும். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதியாக சொன்னான், அப்படியா அப்போ முபாஹலா பண்ணலாம் வாங்க. முபாஹலானா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக ரெண்டு தரப்பு, எது உண்மை, இவர் சொல்றது உண்மையா அவர் சொல்றது உண்மையா அப்படின்னு நிலைநாட்டுறதுக்காக ஒரு பொது இடத்துக்கு வரணும், பொது மைதானத்துக்கு வரணும், ஓப்பன் இடத்துக்கு, ஓப்பன் மைதானத்துக்கு வந்து அங்கே இவருடைய மனைவி மக்கள் குழந்தைகள் இவருடைய மகரமான இரத்த சொந்தங்கள் எல்லாம் இருக்கணும், இவருடைய இரத்த சொந்தங்கள் எல்லாம் இருக்கணும். ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணோம், ஒரு பொது இடத்துல வந்து முபாஹலா செய்யணும். எப்படி முபாஹலா என்ன அர்த்தம், இவர் முதல்ல சொல்லணும், மிஸ்டர் ஏ சொல்லணும், ஏ பி ரெண்டு பேரும் பிரச்சனை வைங்களேன், ஏ சொல்லணும், யா அல்லாஹ் நான் சொல்வதுதான் உண்மை, நான் சொல்வதுதான் சத்தியம், இவர் சொல்வது பொய், அப்படி நான் சொல்வது உண்மைக்கு புறம்பான பொய்யாக இருந்தால், நான் சொல்வது உண்மைக்கு புறம்பான பொய்யாக இருந்தால் என் மீதும் என் மனைவி மக்கள் மீதும் என்னுடைய குடும்பத்தார் மீதும் உன்னுடைய லானத்தை இறக்கியாலா அப்படின்னு தன்னைத்தானே சபித்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அவர் சொல்லணும், யாரு எதிர்த்தரப்பு பி சொல்லணும், எப்படி யாழ்லா நான் சொல்லுவதுதான் உண்மை, இவர் சொல்வது பொய், அப்படி நான் சொல்வது உண்மைக்கு புறமான பொய்யா இருந்தா என் மேலையும் என் மனைவி மக்கள் மேலையும் என் உறவினர்கள் குழந்தை குட்டிங்க மேலையும் உன்னுடைய லானத்தை இறக்கியாலா அப்படி இவர் தன்னைத்தானே சபித்துக் கொள்ள வேண்டும், சபித்துட்டு களைஞ்சு போயிடணும், முடிஞ்சு போச்சு. இந்த நடைமுறை தான் முபாஹலான்னு சொல்லப்படும். இந்த முபாஹலாக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். யாரை கூப்பிட சொல்லி, யாரை கூப்பிட சொல்லி, கிறிஸ்தவ பாதிரி யாரை கூப்பிட சொல்லி அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்து இறங்கிச்சா இல்லையா, இந்த முபாஹலா நடந்துச்சா, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்களா அப்படின்டா, கூப்பிட்டாங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே கிறிஸ்தவ பாதிரியில கூப்பிட்டாங்க, மறுக்கிறல்லப்பா நான் சொன்னது போல மறுக்கிறல்ல, பா முபாஹலா செய்யலாம், உன் மனைவி மக்களை கூட்டுவா, என் மனைவி மக்களை கூட்டு வர்றேன், ரெண்டு பேரும் லானத் அல்லாட லானத்தை நம்ம சாட்டிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டப்ப பாதிரிங்க ஓடி போயிட்டாங்க, வரல ஓடி போயிட்டாங்க. என்ன தெரியும், அல்லாட தூதர் உண்மையான தூதர் இவர், நம்ம ஏதோ சுயநலத்துக்காண்டி ஏதாவது சும்மா கதை சொல்லி வாய் ஜவடாலத்தினால இந்த உண்மையை மறுத்தலன்னு பார்த்தா இவர் முபாஹலா அபாஹலன்ட்டார அப்படின்னு ஓடி போயிட்டாங்க, அந்த முபாஹலா நடக்கவே இல்லை. சரி, அதற்கு பிறகு இந்த சம்பவத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவாவது எந்த காஃபிர்களையாவது எந்த யூதர்களையாவது எந்த நசாராக்களையாவது பெருமானா ஸல்லம் முபாஹலாக்கு அழைச்சாங்க, எனக்கு எவ்வளோ கருத்து வேறுபாடு இருந்துச்சு, ஏன் அவங்களுடைய மனைவி விஷயம் சொன்னேன், அனை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய விஷயத்தில் அவங்க மேலே அவதூறு சொன்னாங்க, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம், அவதூறு சொன்னால் முபாஹலா கூப்பிட்டுருக்கலாம், அவதூறு சொன்னால் வாங்கப்பா என் மனைவி மேலே அவதூறு சொல்கிறீங்கல்ல, வா என் மனைவி மக்கள்லாம் கூப்பிட்டு வர்றேன், நீ உன் மனைவி மக்களாம் கூட்டுவா, ஒரு பொது இடத்துல வச்சு முபாஹலா பண்ணுவோம், அல்லாஹ் எது யார் மேலே அநியாயம் பண்ணுறோம், யார் அநியாயம் செஞ்சாலும் யார் பொய்யர்களோ அவர் மீது சாபத்தை இறக்கட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருக்கலாமே, கூப்பிட்டாங்களா இல்லை. இந்த ஒரு ஆயத்துக்கு பிறகு எப்போ கிறிஸ்தவர்கள் பதில் ஓடி போயிட்டாயினோ, இதுக்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் சரி சத்திய சஹாபாக்கள் காலத்திலையும் சரி எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு, ஒரு தடவை கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோ இந்த ஆயத்தை பயன்படுத்தி முபாஹலா கூப்பிட்டதாகவோ முபாஹலா நடந்ததாகவோ சரித்திரம் கிடையாது, சரித்திரம் கிடையாது. அப்போ இந்த ஆயத்திற்கு பாருங்க, இது அந்த நேரத்தில் சத்தியத்தை உணர்த்துவதற்காக இந்த வேண்டுமென்றே மறுக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவர்களுக்கு படிப்பினை கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்திய ஒரு வழி இந்த முபாஹலாங்கிறது, அல்லாஹ் ஏற்படுத்திய வழி இந்த முபாஹலாங்கிற ஒரு ஐடியா அல்லாஹ் சொன்னான். ஆனால் காஃபிர்கள் ஓடி போயிட்டாங்க, கிறிஸ்தவர்கள் ஓடி போயிட்டாங்க, முபாஹலாக்கு வரல. இந்த வச்சு இதை வச்சு இன்னைக்கு காலத்தில் நாம முபாஹலா பண்ணலாமா, இன்னைக்கு காலத்தில் நாம ஏதாவது உண்மை நிரூபிக்கிறதுக்காண்டி வரிய முபாஹலா பண்ணலாமா, நீ அல்லாம லானத்தை சொல்லு நான் அல்லாம லானத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி முபாஹலா செய்யலாமண்டா. சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த முபாஹலா நடக்காம தடுத்துட்டான். ஏன் தெரியுமா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கி இருந்தால், அல்லாட லானத்து கிறிஸ்தவ பாதிரியார் மேல் இறங்கி இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த உலகமும் பயந்திருக்கும், அல்லாட லானத்துங்கிறது எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி. இன்னைக்கு அந்த அல்லாட லானத்து மேல பயம் இல்லாதனால என்னவோ காபி சாப்பிட்டா, இல்ல காபி எல்லாம் சாப்பிடலாம், டீ தான் சாப்பிட்டேன், டீ சாப்பிட்டியா வா முபாகலாக்கு, காபி சாப்பிட காபி சாப்பிட டீ தான் சாப்பிட, இல்ல நீ காபி தான் சாப்பிட்டேன், இல்ல டீ தான் சாப்பிட்டேன் வா முபாகலாக்கு சத்தியம் பண்ணலாம் வா. இது யாரு சொல்லுவாண்டா, அல்லாவுடைய லானத்தினா என்ன பாவிகளே, அல்லாட லானத்தினா என்ன சாதாரண விஷயமா, முட்டாய் சாப்பிடுற விஷயமா, அல்லாட லானத்துவத்தை மேல இறங்கிட்டுனா எவ்வளவு பெரிய அழிவு தெரியுமா அது, அவனுக்கு மட்டுமல்ல அவன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல அவனுடைய பரம்பரைக்கே எவ்வளவு பெரிய அழிவு. அல்லாஹ் மேலே அல்லாஹ்வுடைய வல்லமை பத்தி தெரியல, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பத்தி தெரியல, அல்லாஹ்வுடைய லானத்துனா எவ்வளவு மோசமானன்னு தெரியல. ஈஸியா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முபாஹலா கோரியா, முபாஹலா கோரியா கேட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த முபாஹலாவே நடக்கல, முபாஹலா நடந்து அதுக்கு பேர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முபாஹலா நடத்தி, சஹாபாக்கள் முபாஹலா நடத்தி, இமாம்கள் முபாஹலா அனுமதி கொடுத்திருந்தா இன்னைக்கு நாமளும் முபாஹலா நடத்தலாம். அவங்க எல்லாம் இறையச்சம் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய லானத்தை என்னன்னு அறிஞ்சவங்க, அவங்க போய் முபாஹலா செய்ய முடியுமா, அவங்க செய்வாங்களா? இன்னைக்கு யார் முபாஹலாக்கு தைரியமா கூப்பிடுவாண்டா, யாருக்கு அல்லாஹ் மேலையும் அல்லாஹ்வுடைய குதிரத்து மேலையும் அல்லாஹ்வுடைய வல்லமை மேலையும் பயம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது அக்கறை இல்லையோ, அல்லாஹ்வுடைய சக்தி மீது பயம் இல்லையோ, அல்லாஹ்வுடைய லானத்து மீது பயம் இல்லையோ, அவன் தான் ஈஸியா முட்டாய் சாப்பிடுற மாதிரி முபாஹலா கோரியா முபாஹலா கோரியான்னு கூப்பிடுவான். உண்மையிலே அல்லாஹ்வை பயந்த மக்கள் இதுவரை முபாஹலா செய்த சரித்திரம் கிடையாது. சஹாபாக்கள் காலத்திலேயோ இமாம்களோ இதுவரைக்கும் அற்பமான காரியங்களுக்காண்டி முபாஹலா செய்த சரித்திரம் கிடையாது. சரிங்க, ரெண்டாவது இந்த முபாஹலா, இந்த முபாஹலா அல்லாஹ் யாரு கூப்பிட்டான், காஃபிர்களை கூப்பிட்டான். முபாஹலா யாரு கூப்பிட்டாங்க, காஃபிர்களை கூப்பிட்டான். காஃபிர்களுக்கு கூப்பிட்டு முபாஹலா ஆயத்தை வச்சுக்கிட்டு முஸ்லீம்களை பிடிச்சிக்கிட்டு வா முபாஹலாக்கு வா முபாஹலாக்கு அப்படின்னு இழுத்தா இது எந்த விதத்தில் நியாயம் இது? ஆகவே அருமை சகோதரர்களே, முபாஹலா என்பது இந்தைய காலத்தில் ஹராம். அல்லாஹ் லானத்தை என் மேதே என் லானத்தை இறக்கி, அல்லாஹ் ஒரு கால் இவர் உண்மையாளராகவே இருக்கட்டும், இவர் தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்பாரு, தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருப்பாரு, அது தெரியாம நம்ம சரியா தான் இருக்கும் நினைச்சுக்கிட்டு இவர் பாட்டுக்கு அல்லாட லானத்தை தன் மீதே வாங்கி கொள்வார். ஏனால் அப்படி அல்லாட லானத்து இறங்கிச்சுன்னா சகோதரர்களே, இந்த உலகத்தால் தாங்க முடியாது, இந்த உலகத்தால் தாங்க முடியாது. அதனாலதான் இந்த காஃபிர்களோடு நடக்கக்கூடிய முபாஹலாவை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அஸ்திரமா தான் அதை பயன்படுத்தினானே தவிர, இந்த முபாஹலாவே அல்லாவே நடக்க விடாம தடுத்துட்டான், அல்லாஹ் நடக்க விடாம தடுத்துட்டான். ஏன் அந்த கிறிஸ்தவர் மட்டும் இந்த முபாஹலாக்கு வந்திருந்தானா, அவங்க அந்த குடும்பம் அல்ல, அவங்களுடைய வம்சமே அழிஞ்சு போயிருக்கும், கிறிஸ்தவ பரம்பரையே அழிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அல்லாஹ் லானத்து என்பது அவ்வளோ பாரதூரமானது. அதனால தான் அந்த முபாஹலா அல்லாஹ் நடக்க விடாம தடுத்துட்டான். காஃபிர்களுடைய விஷயத்திலேயே நம்ம ஈஸியா, முஸ்லீம்களுடைய விஷயத்துல வா முபாஹலாக்கு வா முபாஹலா பண்ணலாம், வா ரெண்டு பேர் சண்டை பண்ணலாம், மல்யுத்தமா முபாஹலா இல்ல கராத்தே போட்டியா முபாஹலா பண்றது? ஆகவே அருமை சகோதரர்களே, முபாஹலா என்பது மிகப்பெரிய பாரதூரமான விஷயம், அல்லாஹ்வுடைய லானத்தை தன் மீது இறக்கக்கூடிய விஷயம் இந்த லானத்தை தான். ஏன்னா இந்த முபாஹலா பத்தி, முபாஹலா பத்தி இன்னொரு சம்பவம் இருக்குது. என்னன்னு சொன்னா, ஒரு கணவன், ஒரு கணவன் அதுக்கு லியான் சொல்லுவாங்க, லியான் கிட்டத்தட்ட முபாஹலா மாதிரிதான். முபாஹலா என்பது பொது விஷயங்களுக்கு, லியான் என்பது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு. ஒரு கணவன் வந்து மனைவி மேல சொல்றான், என் மனைவி வந்து நடத்தக்கட்டவ, இவளை வந்து வேற ஒரு ஆணோட நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். அவன் சொல்றா, இல்ல அநியாயம், இவர் சொல்ற பச்சை பொய், அப்பெல்லாம் நடத்த கட்டவெல்லாம் இல்ல, நானே இவர் என் மேல அவதூறு சொல்றாரு, பொய் சொல்றாரு அப்படிங்கிறா. அப்ப என்ன சாட்சி, சாட்சி வேணுமா இல்லையா? சாட்சி இல்ல. அவர்கிட்ட கேக்குற நீதிபதி, என்னப்பா சாட்சி உன் மனைவி நடத்தக்கிட்டதுக்கு, என்னங்க பேசுறேன், இதுக்கெல்லாம் சாட்சியா காட்டிட்டு இருக்க முடியும், என் மனைவி இன்னத்தனோட பார்த்தேன், நான் அந்த நேரத்தில் பக்கத்துல மனைவி இன்னொருத்தர் இருக்கு அப்படின்னு காட்டிட்டு சாட்சியா காட்டிட்டு இருக்க முடியும், நான் அந்த நேரத்தில் பதறி சண்டை போடுவேனா சாட்சி கொடுத்துட்டு போனா, இது மனித இயல்பு, யதார்த்தமான இயல்பு அப்படிதானே. ஒருத்த வந்து தன்னுடைய மனைவி இன்னொருத்தனோட இருக்கிறா, பார்த்துட்டு உடனே ஏத்துட்டுக்கார பக்கத்தில் கூட்டு ஓடி ஓடியா அந்த சாட்சி பாரு ஓடியா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால தான் சண்டை போடுவான், அவன் வெட்டுவான் குத்துவான், இதான் நடக்குமே தவிர சாட்சியா தெரிஞ்சிட்டு இருப்பான். அதனால தான் அல்லாஹ் ரப்பல்லான்னு சொன்னா, இந்த மாதிரி தன்னுடைய மனைவியின் மீது அவதூறு சொல்வானேனால், அவதூறு சொல்வானேனால், அல்லாஹ் அவதூறா குற்றச்சாட்டு, அவதூறுல குற்றச்சாட்டு, குற்றச்சாட்டு சொல்வானேனால், அல்லாஹ் ரப்பல்லாலமீன் லியான் என்ற ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தினான். லியான், லியானா என்ன அர்த்தம் அப்படின்னா, லான செய்வது, பரஸ்பரம் லான செய்வது, பரஸ்பரம் சபிப்பது. குர்ஆன்லயே அல்லாஹ் ஒரு லியான பத்தி சொல்றான். அப்ப என்ன பண்ணோம், அந்த கணவன் முதல்ல சொல்லணும், யா அல்லாஹ் என்னுடைய இந்த மனைவி நடத்தக்கட்டவ, அதை நான் கண்ணால பார்த்தேன், இவள்கிட்டேந்து யா அல்லாஹ் நான் சொல்றது பொய்யா இருந்தா உன்னுடைய லானத்தை எம்மல இறக்கியா அல்லாஹ் அப்படி இவன் சொல்லணும். மனைவியும் சொல்லணும், யா அல்லாஹ் இந்த பாவி சொல்றது அவதூறு சொன்னான் என் மேல, இவன் சொல்ற பச்சை பொய், நான் அப்படிலாம் நடத்துக்கிட்டவ இல்லை, அப்படி நான் உண்மையாளராக நான் பொய்யனா இருந்தா, நான் பொய் சொல்பவளா இருந்தா உன்னோட லானத்தை என் மேல இறக்கியாள்லா அப்படின்னு மனைவியும் சொல்லணும். இது லியான் என்ற ஒரு சட்டம் இருக்குது. சோர்ல இந்த சட்டத்தை பத்தி எழுதும் போது ஃபுக்காஹாக்கள் எழுதுறாங்க கிதாபுகள்ல, அப்படி சொல்றதுக்கு முன்னாடி உன்னுடைய லானத்தை என் மேல இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடி அந்த நீதிபதி என்ன பண்ணுமா, அந்த மாப்பிள்ளையோட வாயில கை வைக்கணுமா, பாவி சொல்லிடாத, அல்லாஹ் லானத்தை கேட்டுறாத, பெரிய பாவம், இப்பவும் திருந்த வாய்ப்பு இருக்குது, தப்பா இருந்தா திருந்திக்க அப்படின்னு சொல்லி அவர் கை வாயில கையை வச்சு அந்த லியானுங்கிற வார்த்தையை சொல்ல விடாம தடுக்க பாக்கணுமா. அதையும் மீறி அவர் சொல்றதான் சொல்ல விடணும். ஏன்னா அல்லாவுடைய லானத்து என்பது அல்லாவுடைய சாபம் என்பது அவ்வளவு மோசமானது. ஆனால் இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொன்னானே தவிர இந்த லியான் சஹாபாக்களுக்கு மத்தியிலயோ அல்லது நல்லவங்களுக்கு மத்தியிலயோ இமாம்களுக்கு மத்தியிலயோ நல்ல சாலிஹீன்களுக்கு மத்தியிலயோ இப்படி நடந்ததா சரித்திரமே கிடையாது. அல்லாஹ் ஒரு ஆப்ஷன் கொடுத்தா அவ்வளவுதான், தேவைப்பட்டா இதை பயன்படுத்திங்கன்னு சொல்லி. ஏன் சொன்னா அல்லாஹோட லானத் என்பது அவ்வளோ பாரதூரமானது, அவ்வளோ மோசமானது. ஹயர் அந்த முபாஹலாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆகவே இந்த இடத்துல சொல்லக்கூடிய இந்த முபாஹலா எந்த காரணத்தை கொண்டும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு பிரச்சனைகளுக்கு இந்த முபாஹலா செட் ஆகாது, பயன்படுத்தவும் முடியாது. அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் உம்மத்தினாகிய நமக்கு நிறைய அட்வைஸுகள், நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வர்றான். அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளோ தர்மம் பண்ணுவீங்க, எவ்வளோ சதக்கா பண்ணுவீங்க, ஆனால் எப்போ அல்லாஹ்ட்ட முழுமையான நன்மையை பெறுவீர்கள் என்றால், எப்போ உங்களுக்கு அல்லாஹ்ட்ட முழுமையான நன்மை கிடைக்குன்னு சொன்னால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு பிரியமான பொருளை, உங்களுக்கு உவப்பான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாதவரை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற முடியாது. இந்த ஆயத்து இறங்கிச்சு. இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்களுடைய இயல்பை பாருங்க, அவங்க எப்படி இருந்தாங்கிறதுக்கு. அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த மாதிரி ஒரு ஆயத்தை இறக்கியிருக்கிறான், நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யாதவரை நீங்கள் நன்மையை பெற முடியாதுங்கிறான். எனக்கு இருக்கிற பிடித்தமான பொருள் என்னன்னு சொன்னால் பீருஹா அப்படின்னு ஒரு தோட்டம் இருக்குது. இந்த பீருஹாங்கிற தோட்டம் எங்கே இருந்துச்சுன்னா மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாப்பில், மதீனாவில் ஹதீஸில் வருது, மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாப்பில் பீருஹான் தோட்டம் இருந்துச்சு. இந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் சொன்னால், அங்கே உள்ள கிணறு, அந்த கிணத்துல உள்ள தண்ணீர் வந்து மதீனாலே ரொம்ப ஸ்வீட்டான தண்ணீர், மதீனாலே ரொம்ப ஸ்வீட்டான தண்ணீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பாவது ஓய்வு எடுக்க ரெஸ்ட் எடுக்க நினச்சாங்கன்னா மஸ்ஜித் நபவிக்கு ஏத்தாப்பில் போய் அந்த பீருஹால கொஞ்ச நேரம் படுத்துட்டு அங்கே உள்ள அந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வருவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி செய்யக்கூடிய ரெஸ்ட்டு. நம்மள மாதிரி ஊட்டி கொடைக்கால போக மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பீருஹால போய் கொஞ்ச நேரம் சாஞ்சிட்டு அந்த பேரிச்சம்பழத்தை தின்னுட்டு தண்ணியை குடிச்சிட்டு வருவாங்க. அந்த பீருஹா யாருக்கு சொந்தம், அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சொந்தம். அப்போ அபு தல்ஹா ரலியல்லாஹு வராங்க ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், அவங்களுக்கு பிடித்தமான பொருளை சதக்கா செய்யாதவரை தர்மம் செய்யாதவரை வெற்றி பெற முடியாது, நன்மையை பெற முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால் எனக்கு பிடித்தமானதுக்கு ஒரே ஒரு சொத்து, அது இந்த பீருஹா தான், இதை நான் அல்லாஹ்வுடைய பேரில் சதக்கா பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை அபு தல்ஹா, இதை உங்களுடைய பிள்ளைகளுக்காண்டி வைங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்காண்டி வைங்க. அதாவது எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தர்மம் செய்வதும் சதகா செய்வதையும் உற்சாகப்படுத்தினார்களோ அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ நியாயமாக வந்திருக்காங்க பாருங்க. ஏன்னா அபு தல்ஹா ரலியல்லாஹு வேற சொத்தே இல்லை, வேற சொத்தே கிடையாது. அப்படி இதையும் நீங்கள் அல்லாஹ்வுடைய பேரை தியாகம் பண்ணுறதை விட உங்கள் பிள்ளைகளுக்காண்டி சேமிச்சு வைங்கன்னாங்க. ஆனால் அபு தல்ஹா ஒத்துக்கிற மாதிரி இல்லையா ரசூலுல்லாஹ், என் பிள்ளைகள் நான் வேற தேடிப்பேன், அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ், இதை கொடுக்க நீயத்தை வச்சுட்டேன், கொடுத்தா ஆகணும் அப்படின்ற உடனே அப்போ கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அதை பைத்துல் மாலில் சேர்க்காம சொன்னாங்க, உங்களுடைய உறவினர்கள் பற்றி பங்கிட்டு கொடுத்துருங்க, இந்த இடத்த உங்களுடைய உறவினர்கள் பங்கிட்டு கொடுத்துருங்க, அதுவும் பெரிய தர்மம் தான், அல்லாஹ்வுடைய பாதை தான், உறவினர்கள் பங்கிட்டு கொடுத்துருங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. ஹயர் அந்த அடிப்படையில் ஒரு நல்ல தலைவராக ரசூலுல்லாஹி இருந்தாங்க. எப்படி ஒரு மனிதனுடைய நிலைமையை அறிந்து அவர் கஷ்டத்தை புரிஞ்சு ரசூலுல்லாஹி நடந்துக்கிட்டாங்க, நீ சக்காத்து குடும்பமா கொண்டா கொண்டா உடனே கொண்டா பைத்துல் மாலில் சேர்த்துடலாம், நீ பீருஹாவ் தரியா உடனே கொண்டா பைத்துல் மாலில் சேர்த்துடலாம், ரசூலுல்லாஹி சேர்க்கல, அவருக்கு ஆறுதல் சொல்லி பரவாயில்ல அல்லாஹ் உனக்கு நன்மை தரும், கூலி தருவோம், உங்களோட உறவினர்களுக்கே இதை பங்கிட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆயத்தை அந்த ஆயத்தெல்லாம் சொன்னாங்க பாருங்க, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு பிரியமான நேசமான பொருளை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யும் வரை நீங்கள் ஒருபோதும் நன்மையை பெற முடியாது. ஒமா துன்ஃபிகூ மின் ஷைஇன், நீங்கள் எந்த ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்தாலும் ஃபைன்னல்லாஹ பிஹி அலீம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்தையும் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அடுத்த ஆயத்து பனி இஸ்ரவேல் பத்தி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். நாளைக்கு பார்ப்போம் அல்லாஹ் சுபஹானஹு எந்த விஷயங்களை பேசணுமோ எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமைச்சியோட தௌஃபீக் தந்துடுவானா.